அன்போ உயிரோடு வாழும் வரை அடியே புள்ள புள்ள காதல் வளத்தே காதல் வளத்தே உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளத்தே காதல் வளத்தே காதல் வளத்தே உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளத்தே இதயத்தை